श्रीमान् वेङ्कटमाचार्य कविताचिकेसरी वेदान्ताचार्यवर्योन्ये सन्निधत्तां सदाहृदि अस्मिन् प्रणमामः. சுவாமிகன் இந்த அதிகரணத்தை பற்றி என்ன சாய்க்கிறார்? நேற்று சொன்னது இந்த அதிகரணத்தினுடைய அவதாரிகையை சொல்லிருக்கலாம். அவதாரிகை என்று சொன்னது என்னது அப்படின்னா, மூணு உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத், பிரகதாரண்ய உபனிஷத், கௌஷிகி உபனிஷத், இந்த மூணு உபனிஷத்திலையும் பிராணவித்தியை படிக்கப்பட்டது. அதுல பிராணவங்கி ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் அதிஷ்டனாகவும் பிரதிஷ்டனாகவும் அது மாதிரி ஆயத்தனமாகவும் சம்பத்தாகவும் சொல்லப்படுறது. அதாவது இந்த இந்திரியங்கள்லாம் சொல்றது, நீயே ஜேஷ்டன், நீயே சிரேஷ்டன், நீயே வாகிந்திரியம் சொல்றது, நீயே வசிஷ்டன், என்ன வசிஷ்டன் சொல்றா, நீயே வசிஷ்டன், இந்த மாதிரிலாம் இருக்கு. இது சாந்தோக்கியோக நடத்திலையும் பிரகதாரண நடத்திலையும் ஒரே மாதிரியா இருக்கு. கௌஷேரி உபநிடத்துல எல்லாம் பிராணாதீன வசிதான், பிராணாதீனமாகத்தான் மீது இந்திரியங்கள்லாம் இருக்கு அப்படின்றத இங்க சொல்லப்பட்டிருக்கு கௌஷேரி உபநிடத்துல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அது இல்லை. என்ன இல்லை அப்படின்னா, இந்த பிராணாவது பிராண பார்த்தவைகள்லாம் சொல்றது பிறப்போம், இந்திரியங்கள்லாம் சொல்றது, நீயே வசிஷ்டன், நீயே சேஷ்டன், நீயே ஜேஷ்டன், அது இல்லை, அது ஒன்றும் இல்லை. அது ஒன்று இல்லாததுனால இப்போ ரூபபேதம் இருக்கா இருக்கா, கௌஷிகி பிராண வித்தியைக்கும் சாந்தோக்கிய வாதிகணேசம் பிரதவானி அந்த ரெண்டு நம்ம கிட்ட பிராண வித்தியை இவைகளுக்கு இது இருக்கா இல்லையா, பேதம் இருக்கா இல்லையா, ரூபபேதம் அப்படின்னு சந்தேகம் வந்துள்ளது. அதுக்கு பொறுபக்ஷி இங்க ரூபபேதம் இருக்கு, ரூபபேதம் நிச்சயம் இருக்கு, நிச்சயம் இருக்கு. ரூபபேதம் ஏன் இருக்குன்னாக்கா, அங்க அந்த பிராணங்கள் பிராணனை பார்த்து இந்திரியங்கள்லாம் சொல்றது அந்த மாதிரி இங்க சொல்லப்படல. அதனால வசிஷ்டத்துவம் பிராணவைகள்லாம் இங்க இல்லவே இல்லை. வசிஷ்டத்துவம் பிராணவைகள்னா இந்த கௌஷேரி உபநிடத்துல கிடையாது. வசிஷ்டத்துவம், ஜேஷ்டத்துவம், பிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம், அப்புறம் சம்பத்வம், பிரதிஷ்டாத்வம், அதே மாதிரி ஆயத்தனம், இந்த குணங்கள்லாம் கிடையவே கிடையாது இந்த பிராணவித்தியில, கௌஷேரி பிராணவித்தியில இல்லையே, அங்க சொல்லப்படல. அதனால இந்த குணங்கள்லாம் சொல்லவே இல்லையே. சொன்னதுனால சேஷ்டத்துவம் சேஷ்டத்துவம் இருக்கு, வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டத்துவம்லாம் இல்லை. அப்படி இல்ல, அதனால உருவேதம் இருக்கே அங்க இருக்கு இங்க இல்லை. சாந்தோக்கிய உபநிடத்திலையும் வைராகிய உபநிடத்திலையும் எல்லா குணங்களும் இருக்கு. ஆனால் இந்த கௌஷேரி உபநிடத்துல மாத்திரம் இந்த சொல்லப்பட்ட அனைத்து குணங்களும் இல்லவே இல்லை. அதனால இங்க வித்தியா வந்து வேறுபட்டு இருக்கும், வித்யாபேதம் தான் அப்படின்ட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்கோ, உபாசிய ஆகாரத்துல வேதனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கீங்களே, உபாசிய ஆகாரத்துல இங்க வேதம் வந்துருக்கேன். ஏன்னா அங்க சொல்லப்பட்ட குணங்களும் இங்க சொல்லப்பட்ட குணங்களும் வேற வேற, அதான் வேற வேறன்னா அங்க இருக்கு ஆறு குணம், இங்க ரெண்டு குணம் தான் இருக்கு, நீங்க நாலு இல்லையே. நாலு இல்லாததுனால நீ வந்து எப்படி ஒரே வித்தியன்னு சொல்ல முடியும், வேற வேற வித்தியாசம் இருக்கு. அதனால வித்யாபேதம் சொன்னா வேணும், வித்யாபேதம் சொல்லிட்டா என்ன ஆகும், உணவு சுத்தமாக வராது. அப்ப விகல்பம், விகல்பம் பண்ணிட்டு இந்த பிராணம் இல்லையோ அல்லது அந்த பிராணம் இல்லையோ, இதோ தொகையுடைய பிராணம் வச்சு தனி சாந்தோஷம் நடத்திலையும் நடத்திலையும் சொல்லப்பட்ட பிராணம் வித்தியை அது தனியா இருக்கு. அதனால இந்த ரெண்டு வித்தியைகளையும் பின்னமா பார்த்து விகல்பம் பண்ணிக்கோங்க. அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம் ஆட்சேபிக்கிறான். அதுக்கு சமாதானம் சாய்க்கிற இங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வசிஷ்டத்துவங்கிறது இருக்கு. மூணு வித்தியைகள்லயுமே மூணு வருஷத்திலையும் இந்த பிராணனுக்கு சேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வசிஷ்டத்துவம் பிரதிஷ்டாத்வம் அந்த மாதிரி ஆயத்தனத்துவம் சம்பத்துவம் அவைகளும் இருக்கு. இந்த நாலு குணங்களும் சேர்ந்து கௌசேதிக வருடமே இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான் இல்லை. இந்த இந்திரியங்கள்லாம் பிராணனை பார்த்து சாம்ராஜ்ய வருடத்தையும் பிரதானம் சொல்றது. இந்த மாதிரி நான் என்ன வந்து வசிஷ்டம் சொல்றா, நான் வசிஷ்டன்றது நீ தான் வசிஷ்டன், நான் வசிஷ்டனா இருக்கேன் அது நீ தான் சொல்றது. பாகு பார்த்தல் எதகம் வசிஷ்டாஸ்மின்னு வசிஷ்டி என்னெல்லாம் வசிஷ்டன் சொல்றோம்னோ ஆனா நான் வசிஷ்டா இருக்கேன், ஆனா நான் இல்லை நீ தான் வசிஷ்டன். அந்த மாதிரி காது சொல்றது என்ன எல்லாரும் சம்பத்து என்றார் நீதான் சம்பத்து. கண்ணு சொல்றது என்ன எல்லாம் புதிஷ்டை என்றார் நீதான் புதிஷ்டை. அது மாதிரி மனசு சொல்றது என்ன எல்லாம் ஆயத்தனன்றா நீ என்னவோ ஆயத்தனம் என்ன எல்லாம் உபசரிக்கிறது எனக்கு இருக்கிறது இந்த பானம் கிட்டேயோ பிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுன்றது இந்த மூணு உபகரணத்திலேயே ஒரே மாதிரி தான் எடுத்துக்கலாம். கௌஷேதியில சொல்லப்படாது, கௌஷேதியில அது சொல்லப்படல, ஆனால் இங்க சொல்லப்படுறது அதுதான். ஆனால் மூணு உபகரணத்திலே ஒரு விஷயம் இருக்கு, அது என்னது அப்படின்னாக்கா வாக்கு முதலான அனைத்து இந்திரியங்களும் பிராணாதீனமாதான் பிரவர்த்திக்கும். அவனுடைய செயல்பாடுகள்லாம் அதாவது இந்த இந்திரியங்களுடைய செயல்கள் அனைத்துமே பிராணாக்கு அதீனமாக இருக்கும், உச்ச பிராணாக்கு அதீனமாக இருக்கும். அது எல்லாமே இருக்கு, எல்லா உபகரணத்திலையும் சமானம் அது சொல்லிடுறது. அந்த கௌஷேரி கௌஷேரி இருக்கு, அந்த கௌஷேரி உபகரணத்துல கூட பிராணத்தை இருக்கு, அதுல ஜேஷ்டனா இருக்கிறது சிரேஷ்டனா இருக்கிறது அது சொல்லிடுச்சு. அதே மாதிரி அங்க வந்து பான்முகனை சொல்லிட்டு இங்கிருக்கிறதும் கேட்கறது அதெல்லாம் இருக்கு. தொழில் சொல்லப்பட்டிருக்கு இந்த அவைகள் அனைத்துமே போய் கேட்கறது. அந்த எங்களுக்குள்ள யாரு சிரேஷ்டன் அப்படின்னு கேட்கறது அது மூணு வித்தியும் சமானம், மூணு உபரிடத்திலையும் சமானமாகவே மாறிடுது. பிரம்மா கிட்ட போய் கேட்கறது அந்த நாங்க வந்து எங்களுக்குள்ள யாரு சிரேஷ்டன் யாரு சிரேஷ்டன் அப்படின்னு கேட்கறது. அதுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற அவர் சொல்லிக் கொடுத்தது இந்த அத்தனை பேர்ல யார் இல்லாட்டா யாராலையுமே இருக்க முடியாது, அவனே ஜேஷ்டன் அவனே சிரேஷ்டன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுக்குறேன். அதை பரிசு பண்ணி பாருங்க, அதை பரிசு பண்ணி பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னா இருக்கு. இந்த ஒரு வாக்கியம் தான் இல்லை, நான் வசிஷ்டன் ஆனால் நீதான் வசிஷ்டன், நான் பிரதிஷ்டன் எது எந்த நான் பிரதிஷ்டையா மாறுக்கணும் நீ தான் பிரித்த, எந்த இது வசிஷ்டனானா இருக்கணும் நீ தான் வசிஷ்ட. இந்த மாதிரி வாக்கியம் வந்துதான் இந்த கௌஷேதிக உபநிடத்துல படிக்கப்படலை. அதனால இங்க வந்து விரோதம் ஒண்ணுமே இல்லையே, எந்த விரோதமும் இல்லை. அதனால பிராணனுக்கு அதீனமா இருக்கிறதுன்றதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த சேஷ்டன் சிரேஷ்டன் சொல்றதுன்னா அதுவும் சிந்திச்சு வருது, இந்த வாக்கியம் ஒன்றுதான் இல்லை. அதனால ஒண்ணு சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சமத்துவம் சொல்லுவார், எது சமத்தி குணாசம் எது சமத்தியால தெரிஞ்சுக்கலாம் ஐ கஸ்தூரிச்சா மோதா சபதேன நிவாரணத்தை. ஒரு உருஷாக்கெல்லாம் மனுஷாக்கு குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த குணத்தை இவருக்கு இந்த குணம் இருக்குன்ட்டு யாரும் சபதம் செஞ்சு கொடுத்து தர வேண்டாம். அந்த குணம் அவருக்கு தானா கிடைக்கும், அவன் வந்து விடணும்னா தெரியும். ஒருத்தர் நல்லவன் கெட்டவன்றது அவ பழகிறதுனாலேயோ அவ பேசினாலேயோ விவகாரங்களினால எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இத வந்து சபதம் பண்ண வேண்டாம். அதுக்கு உதாரணம் நை கஸ்தூரிக்கா போன்ற விவாதத்தை கஸ்தூரின்னு சொல்றாரு. அந்த கஸ்தூரி வந்து அதுக்கு சபதம் பண்ணணுமா? கஸ்தூரிக்கு வாசனை நல்லா இருக்கு, சபதம் பண்ணி இதுக்கு நான் வந்து முடிவிக்க வேண்டாம். இவர் சந்தனத்தை துவைச்சோம்னாக்கா இழைக்கணும், இழைக்க இழைக்க நம்ம கோயில வேகம் போனோம். அப்படியே பெருமாளுடைய திருக்கரங்கள் பக்ஷஸ்தலம் முதுகு இந்த மாதிரி இடத்தெல்லாம் அப்படி அப்படி வைக்கிறான். அந்த சந்தனத்தை வச்சு அவன் தேர்ந்த ஆபரணத்தை திருவாபரணத்தை நின்று கட்டி இருக்கான். கிட்ட போன ஒரு மகனை ரொம்ப கவனம் இருக்கு. அந்த புஷத்துக்கோ அந்த சந்தனத்துக்கோ எல்லாம் ஆனந்தமா இருக்கு. நம்ம ரங்கநாதனை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அது மாதிரி எப்போ இந்த பிராண வித்தியில பிராணாதீனமான பொருத்து தான் நிலைகளுக்கு பிராணம் இல்லைன்னாக்கால் செயல்பட முடியாது அப்படின்னு எப்ப தெரிஞ்சிருக்கோம்? அதுலயே தெரிஞ்சு விட்டேன். இதுதான் சிரேஷ்டன், இதுதான் சிரேஷ்டன், பிராணம் தான் வசிஷ்டன், பிராணம் தான் பிரதிஷ்டன், பிராணம் தான் சம்பத்து, பிராணம் தான் ஆயத்தனம் அப்படின்னு தெரிஞ்சு விட்டேன். இதுக்கு தனியா உனக்கு நிலை தெரியுது நமக்கு தெரியறது. ஆகவே இந்த இடத்துல வசிஷ்டம் பிரதிஷ்டிதம் பிரதிஷ்டாத்வம் வசிஷ்டத்துவம் அந்த ஆயத்தனத்துவம் சம்பத்வம் எல்லாம் சொல்லாமலே தானா சிந்திச்சுடும். அந்த சொல்லுக்கு இந்த சொல்லல அவ்வளவுதான். சொல்லாட்டா கூட இது நிரோதம் இல்லை, அதனாலேயே ஆபத்து பண்ணிக்கலாம். அங்க சொன்னதை அப்படியே அனுவாதம் பண்ணிக்கலாம், அதனாலேயே சிந்திச்சுக்குமே. அப்படி சிந்திக்கும் பொழுது இதான் வந்து வித்யாபேதம். ஏன் சொல்லணும்? நீங்க வித்யாபேதம் சொன்னாக்கா விகல்பம் சொல்லணும், விகல்பம் சொன்னாக்கா அதுவும் தோஷத்துக்கும் சொல்லணும். விகல்பத்துக்குலாம் நிறைய தோஷம் இருக்கு. அதனால சேர்த்து சொன்ன எல்லாத்தையும் ஒரே வித்தியும் நிற்கும். அதுக்கு விரோதமாக சேர்க்க மாட்டோம். விரோதம் இல்லாத இடத்துல சேர்த்து விடுறோம். இப்படி சேர்த்து விட்டோம்னாக்கா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி பண்ண என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா இப்படி மூலம் உபகரணத்திலையும் சொல்லப்பட்ட பிராண வித்தியை ஒன்ற அனுஷ்டித்தார்கள். பிராணம் எப்படி அதிர்ஷ்டனாகவும் பிரதிஷ்டனாகவும் சம்பத்தாகவும் ஆயுதமாகவும் இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். இதுதான் பலன். அந்த மாதிரி ஆயிடும், அது விசேஷமானது. அதனால இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும்னாக்கா இந்த வித்தியானது ஒரே வித்தியை நான் குணங்கள் அத்தையும் ஒன்னா சேர்ந்துடும். ஒன்னா சேர்ந்துருவே எல்லாம் சரியா போயிடும். அதனால விரோதம்ன்றது கிடையாது. விரோதம் இல்லாததுனால இந்த அதாவது இந்த வித்தியைகளுக்குள்ள கவிதை பிராண வித்தியைக்கும் சாந்தோஷிய பிராண வித்தியை பிரதாரணிய பிராண வித்தியை இந்த ரெண்டு பிராண வித்தியைக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சூப்பர் பேதம் இருக்கு, அந்த பேதம் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம். எந்த பேதமும் இல்லாமல் அழகாக முடிஞ்சு போயிருவது உபகரிக்கிறது. அதனால வித்தியை ஐக்கியம் நாம் சொல்லணும். வித்தியைக்கம் சொல்லிட்டோம்னாக்கா அங்க உபசம்மானம் பண்ணிக்கணும். இந்த வசிச்சம் எல்லாம் அங்க எல்லாம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியா போயிடும். ஆகவே இந்த வித்யாபேதம் இல்லை அப்படிங்கறத இந்த சோகத்தினால இவன் சோகத்து கழிப்பான். ஜெயிஷ்ய ஜெயிஷ்யாபிதான்னே வச்சனசமிதம் பூர்வம் தேனேத்தம் उपभेदात् भूमिकमगत इत्यतां प्राणविद्यामैवं पादादितत्वत् गुणपरवशता बन्धनस्याविषेदात् पादाभ्यैः स्वस्वधर्मोपतरणम् अकृतं तावतास्यान्न भेदः. இந்த அதீனத்தினுடைய சுரூபத்தை அழைக்க நிரூபிக்கிறேன் சுவாமிகள். திரேஷ்டியாதிகாம் இந்த மூணு உபனிஷத்திலையும் பிராண வித்தியை பேசப்பட்டது. அந்த பிராணனுக்கு மூணு வித்தியையும் ஜெயிஷ்டியம் திரேஷ்டியம் முதல்ல பிறந்தது. ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் எல்லாத்துக்காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது என பிராணாதீன பிரவர்த்தி எல்லாருக்கும். இந்த ரெண்டு குணமும் சாமியமா இருக்குது. மூணு உபனிஷத்திலையும் சொல்லப்பட்ட பிராண வித்தியில ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அதான் கவிதை கிராமங்கள்ல ஜெயிஷ்ட சிரேஷ்டியம் பிரதான குணங்களோட கூறினது அப்படின்றது சாமியமா இருக்கு. ஆனால் உபாசியான சில இடத்துல இங்க சார்ந்து வச்சு வாசிசனை ஏற்றுவோம். சில இடங்கள்ல பிரச்சனை சில இடங்கள்ல சாந்தோக்கியும் வாழ்வினையிலையும் படிக்கப்பட்ட பிராண வித்தியில அங்க எப்படி இருக்குன்னா வாசிஷ்ட பூர்வம் தனது சம்பாத் வாசிஷ்ட பூர்வம் வாசிஷ்ட பூர்வம் அதாவது அங்கு ஜேஷ்டியம் என்ன சிரேஷ்டியம் என்ன அதோட கூட வசிஷ்டம் அது மாதிரித்வம் சம்பத்வம் ஆயுதம் அவைகளோட சேர்ந்து தமதி சம்பாதி அந்த பிராண வித்தியானது இந்த நாலு குணங்கள் சேர்ந்து கொஞ்சம் விசேஷமா ஆகி பிரகாசிக்கிறது அதிகமாக பிரகாசி. அதனால இந்த ஏதாவது வசிஷ்டத்வாதி குணஜாத்தம் அது அதிகமா இருக்கு. அது அதிகமா இருக்கிறதுனால பிராண சம்பந்தியான நாலு நீதி குணங்கள் நாலு குணங்கள் அதிகமாக இருக்கு அது தெரியறது. அதனால இப்படி கௌசல்யவனுடைய தினம் ஜெயிஷ்டியம் ஜெயிஷ்டியம் தான். ஆனால் சௌந்தர்யத்தினுடைய வாழ்வுகளையும் அந்த ரெண்டு குணம் என்ன நீதி நாலு குணம் என்ன ஆறு குணங்கள் தேன இப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு இடத்துல ரெண்டே குணம் நீ இருக்க இடத்துல ஆறு குணங்கள் இந்த குணங்கள்லாம் தெரிஞ்சதுனால யுத்தம் ரூபவேதா ஒரு இடத்துல ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் வாசிஷ்டியம் பிரதிஷ்டை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது ரூபம் அதுதான் உபாசியம். அப்படிப்பட்ட பிராணனானது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது அந்த சாந்தோக்கியத்திலே வாசனை இருக்கு. ஆனால் அபரத்துல கௌசல்யனுடைய என்ன சேஷ்டியம் என்ன சேஷ்டியம் என்ன அந்த ரெண்டு குணத்தை உடைய பிராணம் அது உபாசிக்கப்பட வேண்டும் அப்படின்னுட்டு இந்த கௌசல்ய பிராண வித்தியை சொல்லப்பட்டது. அதனால பிராண வித்யா இது பகு நிஜம கட்டம் பகு நிஜம கட்டம் பகு பல நிஜம்னா சாகை பல சாகைகள் கௌசல்யக்கு சாகை அது மாதிரி சாந்தோக்கிய சாகை அது மாதிரி பிரகதானத்துக்கு சாகை இந்த மூணு சாகைகள் பகு சாகைகள் பல சாகைகள்ல இந்த பிராண வித்தியானது விதவிதமா படிக்கப்பட்டு ரெண்டத்துல ஆறு குணங்கள் சமமா இருக்கு ஒரே மாதிரி அதனால நம்ம ரெண்டும் ஒண்ணா இருக்கு. ஆனா தொழில் நிறுவனத்துல ரெண்டே குணம் தான் இருக்கு ஆறு குணங்கள் இல்லை அது எது ஜெயிஷ்டியம் சிரேஷ்டியம் மீது நாலு குணம் படிக்கப்படல. அதனால வித்யதாம் பிராண வித்யா பிராண வித்யா வித்யதாம் பிராண வித்தியானது வேதத்தை அடையட்டும் பின்னம் பின்னமா இருக்கு வித்யா வேதமே இருக்கட்டும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபித்தான். அதற்கு சமாதானம் நைவம் அடுத்தவரு ஏவம் இவ்வாறு நீ கேள்வி கேட்கிறார் மாறன கூடாதுன்னு ஏவம் இவ்வாறு மா கூடாது ஆக்ஷேபிக்க கூடாது இது தவறு அப்படின்னா அப்படின்னாதி தத்த குண பரவசதா வர்ணனத்தை அப்படின்னு வாக்கு என்ன அந்த மாதிரி சக்ஷு என்ன, அந்த மாதிரி சுத்தி சோத்திரேந்திரம் என்ன, காது மனசு என்ன, இந்த நாளும் அதுக்கதுக்கு இருக்கிற உணவுக்கு போகும். காக்குக்கு இருக்கிறது அசிஷ்டம், கண்ணுக்கு இருக்கிறது புதிஷ்டாத்தம், அந்த மாதிரி காதுக்கு இருக்கிறது சம்பத்தம், மனதுக்கு இருக்கிறது ஆயுதம். இந்த குணங்கள் வாகாதிகள் அவைகளுடைய குணங்கள், அந்த குணங்கள்லாம் பரவசத்தான். பரவாக்க பிராணன், அந்த பிராணனுக்கு வசமாக இருக்குது எல்லாம், அதாவது பிராணாதீனமா இருக்கு. பிராணனுக்கு அதீனமாகத்தான் இவைகள்லாம் பிரவர்த்திக்கிறது. இவைகள் இருக்கிறதே பிராணாதீனம், இவைகள் செயலே பிராணாதீனம், எல்லாம் பிராணாதீனமாகவே இருக்கு. சுதந்திரமா இல்லவே இல்லை, பிராணாதீனமாகத்தான் இவைகள்லாம் இருக்கு. அதனால பிராணாதீனத்தாயா, பிராணாதீனமா இருக்கு. இந்த நாலு இந்திரியங்களுடைய சுரூபம் என்ன, அவைகளுடைய குணங்கள் என்ன, அவைகளுடைய பிரவர்த்தி என்ன, சுரூப ஸ்திதி பிரவர்த்தி எல்லாமே இந்த மூணுத்து இந்த நாலுத்துக்கும் பிராணாதீனமா தான் இருக்கு. அது எல்லா வித்தியும் ஒரே மாதிரிதான் வர்ணனம், வர்ணனசிய அது மாதிரி சொல்றது. மூணு உபரிடத்திலையும் சந்தோஷமாகட்டும், வேதாந்தமாகட்டும், தொழில் மட்டமாகட்டும், இந்த மூணு உபரிடத்திலையும் ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டதாக. இப்படி அவிசேஷம், விசேஷம் ஒன்றும் இல்லையே, மூணுமே அந்த கதை அப்படியே இருக்கு. ஒண்ணு ஒரு வருஷம் வேலை தெரியல வந்து பாக்குறது, எப்படி நீங்க எடுத்துக்கோ நல்லா இருக்குமே, பூமைகள் மாறி இருக்கும், குருநாதர்கள் மாறி இருக்கும், தொடர்கள் மாறி இருக்கும், இந்த மாதிரிலாம் பதில் சொல்லு. ஆனால் பிராணம் கிளம்பச்ச எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தது, போகாதே போகாதேன்னு சொல்றேன். அதனால இந்த நாள் இந்த மூணு உபரிடத்திலையும் இந்த நாலு இந்திரியங்கள் அல்லது அனைத்து இந்திரியங்கள் எல்லாமே பிராணாதீனமான பிரவர்த்தி அமைப்பு, பிராணாதீனமான சத்தை இருத்தல் எல்லாமே பிராணாதீனமாகத்தான் இருக்கு. அது எனக்கு சுத்தமா இருக்கு. மூணத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்குனால அதை அப்படியே தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி பாகாதி சத்தத்து குணப்பல வசத்தான் வரணும், அவிசேஷம் விசேஷம் இல்லை, ஒரே மாதிரி இருக்கு அவிசேஷம். அந்தந்த இந்திரியங்களுடைய குணங்கள்னா இந்திரியங்களோ அதனுடைய குணங்களோ அவைகள் எல்லாம் பிராணாதீனமாகவே இருக்கின்றன அப்படின்றத சொல்றதுன்றது எல்லா உபநிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது மட்டுமா வாகாத்தேகி ஸ்வஸ்வ தர்ம உபதரம், அது உபதாரம் பண்றது. இந்த மாதிரி நான் தான் வசிஷ்டன், ஆனால் நான் வசிச்சனே இல்லை, நீ தான். நேற்று நம்ம என்ன சொன்னோம், எனக்கு என்ன தெரியும், எல்லா சுவாமியினுடைய தகுதி, எல்லா பிரபாவுடைய இதெல்லாம் உண்மையானது, எல்லாம் உண்மையானது. அத மாதிரிதான் இந்திரியங்களும் உண்மையானது, எல்லா சுவாமிகளுடைய சம்பந்தத்தினாலதான். இது உபதாரம் வேண்டாம், இது உபதாரம் இல்லை, சுவாமியினுடைய திருவிட சம்பந்தத்தினாலதான் நமக்கு ஏதோ ஞானம் வருதுன்னு சொன்னோம். எல்லாருக்கும் அப்படித்தான், அது ஐசிங்கரை சேர்த்தாலும் சரி, ஆண்டவனை சேர்த்தாலும் சரி, புனதேடு சுவாமி சேர்த்தாலும் சரி, பரகால சுவாமி சேர்த்தாலும் யாரு சேவிக்கோமோ, யாராரு நமக்கு ஆச்சாரியாரோ, அவன் எல்லாருமே எப்படிப்பட்டவா, தெய்வ மாதிரி. அவன் அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு நடக்கவே நடக்காது. ஆச்சாரியவான் திருகோ வேத மபிஷ்ட கஷ்ணம் திஷ்ட புண்டலீகஸ்த புண்ணகிருத்த ஆச்சாரியா முக்தோ உபதேசித்தான் கோவிந்தா கோவிந்தான் சொன்னான், பராந்தரி கொண்டிருந்தான், இத்தனை அடியாருக்கு இறங்கும் அரங்கனாய இத்தனை பெற்றும் வந்தோ கோவில்கள் மாறி. அதனால அது ஆச்சாரியர் அனுபவம் நடக்கும். அதனால இது வந்து சுதந்திரம், நம்ம வந்து நான் வந்து வாசிட்டேன், நான் என்னுடைய ஞானத்தினால நான் வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னாக்கா அவனுடைய நிர்வம் அகங்காரம் எல்லாம் அவனுடைய அந்த ஏற்படுத்தாங்கன்னு அத்தனையும் போயிடும், அத்தனையும் போயிடும். ஆச்சாரியால் நாச்சிக்காம எனக்கு சுவாமி சாச்சார விஷயம் அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, சுவாமி சாச்சாரம் சொல்லணும். என்ன ஜெகந்தாட பண்டிதன் பிரசேகங்காரன் எழுதியிருக்கான், அவன் எழுதிச்ச சொல்றான், நான் சொன்னத யாராவது தான் சொன்னதா சொன்னாக்கா அவன் அப்படி சொல்லுவா இப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் சொல்லக்கூடாது, ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் அற்புதமான விஷயத்தை சொல்லித்தர சொல்லித்தரத்து எங்க சுவாமி எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆச்சாரியர் நமக்கு உபயோகிச்சு அப்படி உபயோகிச்சுட்டு நான் சொன்னதா அவர் சொன்னாமா, அது தவறு இல்லையா? ஆஹா பார்ப்போம். அது அதனால எதுவுமே யாருக்கு அதீனமா இருக்குமோ அது உபச்சாரம் இல்லை. அதனால இங்க பிராணாதீனமான பிரிப்பு பிராணாதீனமான சத்தை இது எல்லாமே எல்லா இந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் இருக்கு, இந்திரியங்களுக்கு எல்லாம் பிராணாதீனமா தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அத அப்படியே ஒத்துக்கணும் அது சொல்லப்பட்டிருக்கே. அதனால இதான் அங்க வார்த்தை வாக்கியம் இருக்கு, சொத்து தர்ம உபச்சரணம் இதாரு அங்க வாக்கியம். எதகம் வசிஷ்டாஸ்மின் சொந்த வசிஷ்டாஸ்மின் நான் வசிஷ்ட வாக்குன்றது தெரியுங்க, அதனால வசிஷ்டை வசிஷ்டா நான் வசிஷ்டா வசிஷ்டையாக என்ன எல்லாரும் சொல்ற நான் இருக்கேன். ஆனா நீ எல்லவோ வசிஷ்டன் பிராண சுத்தம் பிள்ளைங்க, நீ வசிஷ்டோ நீ வசிஷ்டனா இருக்க அந்த மாதிரி இது சொல்றது. நான் வந்து பிரதிஷ்டையா இருக்கேன், நீங்க புதிஷ்ட அத மாதிரி ஸ்ருதி ஸ்ரோத்திரம் சொல்றது. அது என்ன சொல்லு அப்படின்னா, நான் வந்து சம்பத்தா இருக்கேன் ஆனா நீ தான் சம்பத்து. வாக்கியமே எதகம் சம்பதஸ்மி சொம் சம்பதசி சொந்த சம்பத் எதகம் பிரதிஷ்டாஸ்மி சொந்த பிரதிஷ்டாஸ்மி மனசு சொல்றது. எது அகம் ஆயுதனஸ்மி தர்மம் வசிஷ்டத்வம் சம்பத்வம் அந்த மாதிரி ஆயுதனத்வம் இந்த நாளுமே எல்லாம் இதுகளுக்கு இருக்கு. அது என்ன பண்றது, எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்டதான் இருக்கு. அதாவது பிராணங்கிட்டதான் இருக்குன்னு பிராண சம்பந்தமாக சொல்றது அது சொல்றது. ஆனால் இவ்வாறு சொல்லுதல் என்பது இந்த இது இருக்க கௌடரியம் பண்றது அதுல சொல்லப்படலை, அது சொல்லப்படலை. அகிருதம் கிருதம்னா பண்ணப்பட்டது, அகிருதம்னா நகிருதம் சொல்லப்படலை பண்ணப்படலை. அதாவது கௌடரிய சாகியில சொல்லப்படலை. அதனால தாவுதா அது சொல்லலை, சொல்லலைன்றதுனால வாகாதி வாகாதி ரூப ரூப இருப்பாங்கோ அந்த வாகாதி ரூபம்லாம் மாறி போயிடுச்சு சொல்ல முடியுமா? பிரச்சாரம் பண்ணல, நான் வந்து வாக்கா இருக்கேன் வசிஷ்டமா இருக்கேன் நீங்க வசிச்சோன்னு அது சொல்லல. சொல்லாதனாலே யாரும் வாங்க அப்படி இல்லையே, சொல்லாட்டா கூட இதனால் கதையினாலேயே சுத்தி சொல்லுச்சு அதனுடைய அதீனம். அப்ப என்னாச்சு, நானே பிராணக்கு அதீனமா இருக்கேன்னு என் குணம், நானே சுவாமிக்கு அதீனம், நான் பண்றது எனக்கு நல்ல குணம் வந்தது நான் தோப்பிக்கும் சொல்றா என் நாராயண தோப்பிக்கும் விதமா பெருமைதான் அது என் எல்லாம் தோப்பிக்கணும் சொல்லுவா. தோப்பிக்கும் சொன்னா அது பிராமணிகன் சொல்றா, இதெல்லாம் என்ன சுவாமியோட தோடு சம்பந்தம் பொதுவாக யாருமே பிராமணிகளாக இருக்கு. என்ன எவ்வளவு நம்ம கற்றுக் கொண்டுருவோம் ஆனால் சுவாமி நான் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, சுவாமி என்ன சிதைக்க மாட்டேறான், எனக்கு சிஷத்தே சுவாமி இருக்கணும் முடியும், சுவாமி கிட்ட எழுத்து சேர்க்க முடியுமா, நிச்சயம் முடியுமா, கை கூப்பிட்டு நிற்போம், கையை இடுப்புல கட்சின்னு நிற்போம், கையை கட்சின்னு தான் நிற்போம். காரணம் பயம், சுவாமி கிட்ட அவ்வளவு பயம், தெரியாத அப்படி ஒரு பக்தி, அந்த மாதிரிதான் எல்லாம். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, நேர போனாலே நம்ம சேர்ச்சி. இது அந்த அதீனம் தான், நான் திருமாவுக்கு அதீனம், என் குணமும் திருமாவதீனம், என் இந்திரியங்களும் திருமாவதீனம், என் சுரூபம் திருமாவதீனம், என்னுடைய பிரவர்த்தி திருமாவதீனம், எல்லாமே திருமாவதீனம். அந்த மாதிரிதான் இந்த இந்திரியங்கள் எல்லாம் கூட பகவதீனமா இருக்கு, என்னமே பிராதீனமே இல்லை. இந்திரியங்கள் தான் பிராணாதீனமா இருக்கு, அது பகவதீனமா இருக்கு. எல்லாம் அப்படியே ஒரு பரம்பரா. பெருமாள் பெருமாளுக்கு அதீனமாக நாம் எல்லாம், பெருமாளுக்கு அதீனமான நமக்கு அதீனமாக நம்ம பிராணன், நம்ம பிராணுக்கு அதீனமாக இந்திரியங்கள், அவைகளுக்கு அதிகமாக அதீனமாக உடம்பு. சிக்கிரமா போயிருங்க, ஒரு செங்கல் மாதிரி சிங்களா, அது மாதிரி ஒரு சேவம் அது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல சொன்னாலும் சொல்லாற்றாலும் பிராணாதீனமான குணங்கள் தான். அதனாலேயே கௌகேரி விவகாரத்திலையும் இந்த குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதனால வித்யாபேதமும், அந்த வித்யாபேதம் இருக்குதுன்றதுனால விகல்பமும் சொல்லக்கூடாது, பேதம்னு யாராது. அதனால தன் தன் குணங்களை பிராணாதீனம்ன்றது உபாதனம் சுல்லியமாக இருக்கு. அந்த மாதிரி உபாதனம் பண்ணப்பட்டுதான் இருக்குங்க. சிலதெல்லாம் அர்த்தாத்து, அர்த்தாத்துனாக்க சப்தமாவே சிலதெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கணும், அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்கு வந்து நான் பத்திரிகை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம், நான் என்ன சொல்லுவேன், அந்த கிரகசுவாமி கிட்ட தான் பத்திரிகை சமைச்சிட்டேன், சமைச்சிட்டு அவசியம் எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே ஆத்திர கிரகணி பிள்ளைகள்லாம் ஒன்ன ஒன்றியா கூட்டா, எங்களெல்லாம் கூப்பிடல, நான் வரமாட்டேன்னு சொல்லலாமோ, அவர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு, கிரகசுவாமி கூப்பிட்டா அவன் அத்தனை பேரும் கூப்பிட்டா மாதிரி, அந்த மாதிரி கூப்பிடும் உபலட்சணம் தான். அது மாதிரிதான் இங்கேயும் ஒரு உலகத்துல சொல்ல கூப்பிட்டு, இன்னொரு உலகத்திலையும் சொல்லப்பட்டது, இந்த உலகத்துல ஒன்றி சொல்லப்படலை. அதனால இது இங்க வந்து இங்க கடவுளே கிடையாது, பிராணாதீனமா தான் எல்லாருக்கும் கிடையாது, அதிர்ஷ்டத்துவமா இல்லை. அதனால இந்த வித்யாபேதம் விகல்பம் தான் சொல்லக்கூடாது, எல்லாம் ஒரே வித்தி தான் அப்படின்றத இந்த சோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறேன். சோகத்து ஜேஷ்ய சிரேஷ்டியாதி சாமியே கஜன சமதிகம் பாதி வாசித்த பூர்வம் தேனேத்தம் பூதபேதாத்து பகுவிதமகதா வித்யதாம் பிராண வித்யா சொல்லப்பட்ட விஷயம் தான். அதனால அதையும் சர்வா பேதா, சர்வ சர்வா பேதான வித்யாபேதம் இல்லை, சர்வா பேதா சர்வ பேதா அனைத்து குணங்களும் ஜேஷ்டத்துவம் ஜேஷ்டத்துவம் அசிஷ்டத்துவம் அதிஷ்டாத்வம் சம்பத்வம் ஆயதாத்வம் இந்த குணங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் பேதம் இல்லை. கௌஷீரிய கூட இனி அந்நாக்க கௌஷீரிகளே நடத்தும், ஏன்னா சாந்தோக்கியத்திலையும் ஆயுதனையத்திலையும் இந்த வசித்தத்துவம் தான் இருக்கு, உபசாரம் இருக்கு, இந்த பிராணனை பார்த்து இந்திரியங்கள் சொல்றது இருக்கு. இதுல இல்லை, இதுல இல்லை, இது இல்லைன்றதுனாலேயே அதுக்கோசரம் கௌடிகை உணர்வு இல்லைன்றதுனால வித்யா பேதம் சொல்லக்கூடாது. அதனால வித்யா பேதம் இல்லை, அதனால சர்வா பேதா சர்வேஷாம் குணானாம் அனைத்து குணங்களுக்கும் அபே அபே காது வேதமில்லை, அபேதமா இருக்கிறதுனால அந்நத்திர அந்நத்திர என்ன கௌஷிகி சாந்தோஜன் என்ன பிரதிராஜனை என்ன இவங்களை காட்டிலும் வேறுபட்ட கவலையடிக்கிற உலகத்துல இனி இந்த அசிஷ்ட தூண்டலான குணங்கள்லாம் உபாதனம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா சர்வ அபேதா வித்தியாசமே இல்ல, எந்த இடத்துலயும் ஒரே மாதிரிதான் சொல்லப்பட்டு. முதல்ல என்ன பிடிக்க, ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டம், அந்த ஜேஷ்டத்துவம் சிரேஷ்டத்துவம் அங்க இருக்கு, அது உபாதனம் பண்றதுக்கு உதரம்தான் இந்த வசிஷ்டத்துவம். அத மாதிரி புதிஷ்டாத்துவம் சந்தர்ப்பம் ஆயுதம்தான் இருக்கு, அது ரெண்டு மூணு வித்தியும் ஒரே மாதிரிதான் இருக்கு. மூணு வித்தியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது அப்படியே ஏற்றுக்கணும். அது அது இருந்துட்டு அதனாலயே தெரிஞ்சிருந்தா அசித்தான் சொல்லாட்டா கூட சொல்லப்பட்டதாகத்தான் ஆகிறது. என்ன பிராணாதீனம் தான் இவைகள்னா இருக்குது அப்படின்றது கவலையே கேட்கறது. இவங்களுக்கு யாரு சிரேஷ்டன் யாரு ஜேஷ்டன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க கிட்ட இந்திரியங்கள்லாம் உடனே அவர் சொன்ன பரீட்சை பண்ணிட்டு தெரிஞ்சு கொடுத்து தெரிஞ்ச உடனே சிலது சொல்றது சிலது சொல்லல. நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த ராட்சசியுடைய தொடராஜ் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இவர் சொல்லிட்டார் வந்து அபியாத்தான வைதேகியும் அப்படின்னு பிரஜரா சொல்லிக்கிறார். இந்த மாதிரி நம்ம வைதேகியை வந்து இது பண்ணி பிரார்த்திக்கலாம், அலமேஷா பரித்ராசம் பாகவாத ராட்சசி வைக்கணும் அப்படின்லாம் சொல்ற சொல்லச்ச பிரஜர சொல்லிவிட்டார். ஆனால் ஒரு ராட்சசி கூட கைய கூப்பல, ஒரு ராட்சசி கூட கைய கூப்பல சொல்லல, வாய் திறந்து சொல்லல, நான் வந்து உன்னை சரண அடையணும் அப்படின்னு சொல்லவே இல்லை, சொல்லல எவ்வளோ அதனால அவன் எப்படி சரணடைஞ்சா அப்படின்னு பிரஜர சொல்லிட்டார். அவன் எடுத்து பேசல, அவன் மீதி ராட்சசிகள் எடுத்து பேசல, மௌனமே சமூகத்துல இருக்கு. சுவாமி சாய்க்கிற சுவாமி வந்து எடுத்து பேசாட்ட சாய்க்கிறாரு, அதனால இது தோஷமே இல்லை. அவன் சொன்னாட்டா கூட அவன் சொன்ன மாதிரிதான், அதனால அந்த ராட்சசிகளும் அப்ப சொல்றா பிராட்டி சொல்ற அவே என் சனநம்பி வாகான்றா தவன் சொல்லல, தேன் சொல்லல, மகன் சரணம் நீட்டேன் சொல்லல, அவையும் சரணம் நீ வாகா உங்களுக்கு அத்தனை ராட்சசிகளும். அதனால இந்த அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும், சொல்லாட்டாத்துல சொன்னா பாருக்கணும். ஏன்னா இது இந்த பிரகடனத்தையே ஸ்பஷ்டமா தெரிகிறது. ஆகவே இந்த கௌசேரி யோக நடத்திலையும் சாந்தோக்கிய யோக நடத்திலையும் பிரகதான யோக நடத்திலையும் படிக்கப்பட்ட பிராண வித்தியானது ஒரே வித்தியான், அங்க வேற வித்யா பேதமே கிடையாது. பேதம் இல்லாததுனால இங்க விஷத்தம் வேண்டாம், உணவுபுதமாக பண்ணிக்கணும், இது அத்தியாத்திர பேதாத்து அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால செய்ய முடிச்சு இந்த ஆச்சரியம் மாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம்ம.